புருஷந்தான் எனக்கு மட்டும்தான் என் புருஷந்தான் மட்டும்தான் சொந்தந்தான் என்று நான் நினைச்சேனே அந்த நினப்ப மட்டும் எனக்கு விட்டு மனக்கதவத்தா சாத்தி விட்டு போனாரே என் புருஷந்தான் எனக்கு மட்டும்தான் சொந்தந்தான் என்று நான் நினைச்சே அந்த நினப்ப மட்டும் எனக்கு விட்டு மனக்கதவ